శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య పద్యోమే సన్నిధత్తాం సదాహృది శ్రీవాసరంగ పరకాలమునిత్రయాప్త లక్ష్మాత్మరక్షణరిత్త యుగాగమాంతం ఆచార్య భక్తి పరిపూతమనర్గశీలం గోపాల దేశికముని గురుమాశ్రయామః జన్మాద్యస్య యతోన్వయాధిదరదశ్చార్థే స్వభిజ్ఞస్వరాట్ తేనే బ్రహ్మ హృదయాదిగవయే ముహ్యంతి యత్సూరయః తేజోవాదిమృదామితా వినిమయో యత్ప్రత్యసర్గో మృషా ధామ్నా స్వేన సదా నిరస్తగుహకం సత్యం పరం ధీమహి ధర్మప్రోజ్జితకైతభూత్రపరమో నిర్మత్సరాణాం సదా వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివదం తాపత్రయోన్మూలనం శ్రీమద్భాగవతే మహాముని కింబా పరైరీశ్వర సద్యో హృద్యవరుధ్యేత్రగతి శుశ్రూషుభి తక్షణాత్ నిగమకల్పతరోర్గలితం ఫలం శుకముఖాత్ అమృతద్రవ సంయుతం పిబత భాగవతం రసమాలయం ముహురహో రసికా భువి భావుకాః యం ప్రవ్రజంతం అనుపేతం అపేతకృత్యం ద్వైపాయనో విరహ కాతర ఆజుహావ పుత్రేతి తన్మయతయా తరవో వినేదుహూతం సర్వభూత హృదయం మునిమానతోస్మి యస్వానుభావం అఖిల శృతిసారమేకం అధ్యాత్మదీపం అతిథితిర్శతాం తమూంధం సంసారినాం కరుణయాః పురాణగుహ్యం తం వ్యాససూనుం ఉపయామి గురుం మునీనాం నారాయణం నమస్కృత్య నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తతో జయముదీరయేత్ కృష్ణాయ వాసుదేవాయ దేవకీ నందనాయ చ నందగోపకుమారాయ గోవిందాయ నమో నమః నామ సంకీర్తనం యస్య సర్వభావ ప్రణాశనం ప్రణామో దుఃఖశమనః తం నమామి హరిం పరం గోపికా జీవన స్మరణం గోవింద గోవింద శ్రీమద్ భాగవతం సప్తమ స్కంధத்துல భక్తனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஸ்கந்தமா பாகவதம் அமைஞ்சிருக்கு. பக்தனுக்கு பிராதான்யத்தை பகவான் எப்போதும் கொடுத்துட்டே இருப்பான். பகவான் பக்தனை உயர்த்தி உயர்த்தி எப்பொழுதும் பேசுவான். பக்தன் பகவானை உயர்த்தி உயர்த்தி பேசுவான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பகவான் பக்தனையும் பக்தன் பகவானையும் எப்பொழுதும் முக்கியமா ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசிப்பா. அப்ப பக்தனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பகவான் அந்த பக்தனுக்குன்னே அவனுடைய சரித்திரத்தை சொல்றதுக்குனே ஒரு ஸ்கந்தம் முழுக்க பாகவதத்துல பிரகலாதனுடைய சரித்திரம் 7வது ஸ்கந்தம். ஸ்ரீராமாயணத்துல கூட பக்தனுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னுதான் ஹனுமானுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய சுந்தர காண்டம் அப்படிங்கிற ஒரு ஒரு காண்டமே ஹனுமானுடைய மகிமைதான். அத ஹனுமத் பிரபாவம் என்றும் சொல்லலாம். பகவான் வந்து தன் வாயால ரெண்டு பேரும் மகாத்மான்னு சொல்லியிருக்கிறது இதிகாசத்துல முக்கியமா நாம இங்க சொல்லணும்னா, ஒன்னு ஹனுமான பகவான் மகாத்மான்னு சொல்றார் ராமர். எந்த கட்டத்துல ராமர் வந்து ஹனுமான மகாத்மா என்று சொல்றாருன்னு கேட்டா, சீதைய போய் பார்த்துட்டு ஹனுமார் ராமரிடத்துல வந்து சீதாயை தாம் திசம் பிரதி அந்த தென் திசையை நோக்கி சேவிச்சுட்டு சீதை இருக்கான்னு சொன்னதும், அப்ப ராமர் இதம் து மமதீனஸ்ய மனோபூயா பிரகர்ஷதி எதிகாஸ்ய பிரியாக்யாதுஹு நகுர்மி சதிருஷம் பிரியம் ஏஷ சர்வஸ்வபூதோஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதஹ மயா காலமிமம் பிராப்ய தத்தஸ்தஸ்ய மகாத்மனஹ. இதம் து மமதீனஸ்ய அந்த தத்தஸ்தஸ்ய மகாத்மனஹ அப்படின்னு பகவான் அங்க அனுமார மகாத்மான்னு சொல்றான். அது மாதிரி இங்க பிரஹ்லாதனையும் பகவான் மகாத்மான்னு சப்தமஸ்கந்தத்துல சொல்ல போறார். இவா ரெண்டு பேருமே பகவானிடத்துல பகவானிடத்துல வந்து எந்த ஒரு பலனையும் அவ எதிர்பார்க்கறது இல்லை. நம்ம மத்தவா எதிர்பார்த்தாளா அப்படின்னா அம்பரீஷன் கூட பலன் எதிர்பார்த்ததில்ல. பிரஹ்லாத நாரத பராசர குண்டரீக வியாசாம்பரீச சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கத அர்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்று இருக்கு. அதுல நாரதர் தான் பிரஹ்லாதனுக்கே குரு. அப்படி இருந்தும் அந்த நாரதர் கூட இரண்டாவது போயிட்டார், பிரஹ்லாதன் முதல்ல வந்துட்டார். ஏன்னா பகவான் பக்தனுடைய விஷயத்துல நாரதரும் பக்தன் தான், இவரும் பக்தன் தான். இருந்தாலும் ஒரு ஆச்சாரியனுக்கு தன் சிஷ்யன் பெருமையா பகவத்குணத்தை சொல்றான் அப்படிங்கிறது ஆச்சாரியனுக்கு ஒரு கவலை வராது, சந்தோஷம்தான் வரும். ஒரு குழந்தை நன்ன படிச்சு பெரிய ஆளாகி இவர் பெரிய பதவியில இருக்கான், உலகமே அவனை பாராட்டுறது அப்படின்னு சொன்னா அப்போ அம்மா வந்து பொறாமப்பட மாட்டா, சந்தோஷம்தான் படுவா. அது மாதிரி ஆச்சாரியன் கோடி அம்மாவுக்கு சமானமானவர். ஒரு ஆச்சாரியன் ஒரு அம்மாவுடைய வாத்சல்யம் புத்திரனிடத்துல எப்படி இருக்குமோ அதை விட கோடி வாத்சல்யம் ஒரு ஜீவனிடத்துல ஒரு ஆச்சாரியனுக்கு உண்டு. அதனால பக்தனுக்கு முக்கியத்துவம் காட்டுறதா இந்த பிரஹ்லாத சரித்திரம் அமையிறது. விருத்ராசுரனுடைய சரித்திரத்துல பரீட்சத்து கேட்டான், சமப்பிரிய சுருத் பிரம்மன் பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யாத்தே கதம் தைத்யான் அவதி பிஷமோ யதா. பகவான் சமபுத்தி உடையவன் தானேன்னு கேட்டான் பரீட்சத்து. ஏன் இந்த கேள்வி கேட்ட? இல்ல சமபுத்தி இருந்ததுன்னா விருத்ராசுரன் அவ்வளவு பிரார்த்தனை பண்ணினா ஆனா பெருமாள் அவனை காப்பாத்தல. இந்திரன் அந்த விருத்ராசுரனை ஜெயிக்கணும்னு கேட்டா பெருமாள் ஜெயிக்க வச்சுட்ட. அப்ப பக்தி பண்றவன் அசுரனா இருந்தா பெருமாள் கைவிட்டுடுவார், பக்தி பண்ணாதவன் தேவேந்திரனா இருக்கிறதுனால பெருமாள் கை கொடுப்பாரா? ஏன் பெருமாளுக்கு இந்த வேத புத்தின்னா? கேள்வி கேட்டா சந்தோஷம்தான் படணும். அதனால சுக்கர் சொன்னார், சாது பிருஷ்டம் மகாராஜ ஹரே சரிதம் அத்புதம். அப்பா பகவானுக்கு போய் பேதமானு கேட்டிய, அப்படி வேத புத்தி இருந்தா அசுர குழந்தையான பிரஹ்லாதன பகவான் மடியில வச்சு கொஞ்சிருப்பாரா? ராட்சசனான விபீஷணனுக்கு அபயம் கொடுத்திருப்பாரா? பகவானுக்கு ராட்சசன் என்றோ அசுரன் என்றோ தேவன் என்றோ மனுஷன் என்றோ மிருகங்கள் என்றோ உயர்ந்தவன் என்றோ தாழ்ந்தவன் என்றோ படித்தவன் என்றோ படிக்காதவன் என்றோ இப்படி எல்லாம் பகவானுக்கு எந்த பேதமும் கிடையாது. பக்தி பண்றவன் பக்தி பண்ணாதவன் என்று ஒரு பேதம் வச்சுப்பான். ஆனா விருத்ராசுரனுடைய ஸ்தோத்திரத்துல அவன் என்ன பிரார்த்தனை பண்ணினா, பகவான பிரிஞ்ச விரக தாபத்துல நான் அவஸ்தப்பட்டு இருக்கேன் என்று சொன்னான். அப்ப பகவான அடையணுங்கிற மோட்சத்தை தான் அவன் கேட்டான். அவன் வந்து இந்திரனை ஜெயிக்கணும்னு கேட்டதா பெருமாள் கொடுத்துருவார். அவன் மோட்சத்தை கேட்டதுனால மோட்சத்தை கொடுத்தார், இந்திரன் ஜெயத்தை கேட்டதுனால ஜெயத்தை கொடுத்தார். அப்ப இது சொன்னா புரியாது. அதுக்காக தான் பிரஹ்லாத சரித்திரத்தை எடுக்கிறார். பரீட்சத்தை பார்த்து சுகர் சொன்னார், பரீட்சித்தே நீ கேட்ட கேள்வி ஏற்கனவே நாரதரிடத்துல தர்மபுத்திரர் கேட்டுட்டார். அந்த கேள்விக்கு நாரதர் என்ன பதில் சொன்னாரோ அதுபடி நான் உனக்கு இப்ப அந்த பதில சொல்றேன். தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்றார். அந்த ராஜசூய யாகத்துல ஆரம்பிய கலபாஷனாத் என்று மழலை சொல்லுல இருந்து கிருஷ்ணனை துவேஷம் பண்ணிட்டு இருந்த சிசுபாலன், அந்த சிசுபாலன் வந்து கிருஷ்ணருடைய சக்கரத்தினால கழுத்து அறுக்கப்பட்டு அவன் அவனிடத்திலேருந்து ஒரு ஜோதி கிளம்பி பகவானுடைய திருவடிய வந்து அடைஞ்சது. அப்போ இத பார்த்த தர்மபுத்திரர் கேட்டார், இவ்வளவு துவேஷம் காட்டியிருக்கானே பெருமாள்கிட்ட, அப்படி இருக்கேன் இவன் எப்படி பெருமாளை அடைஞ்சான், பெருமாளை எப்படி இவன் சேர முடியும் என்று கேட்டதும் அப்ப தர்மபுத்திரரை பார்த்து நாரதர் சொன்னார், இதுல இருந்து தெரிஞ்சுக்கோ பகவான் ஸ்தோத்திரத்தையும் நிந்தையையும் சமமா பார்ப்பான். மேலும் காமாத் துவேஷாத் பயாத் ஸ்னேகாத் யதா பக்தே ஸ்வரே மனஹ ஆவேஷ்ய ததகம் ஹித்வா பகவஹ தத்கதிம் கதாஹ கோப்பிய காமாத் பயாத் கம்சா துவேஷாத் சைத்யாதயோ நிருபாஹ சம்பந்தாத் கிருஷ்ணய ஸ்னேகாத் யூயம் பக்த்யா வயம் விபூ. யார் யார் பகவானிடத்துல எப்படி அணுகிறார்களோ அதுபோல பகவான் அனுகிரகம் பண்றவன். பகவானிடத்துல காமமா பக்தி பண்ணலாம் பிரேமையினால காதல் கொண்டு, துவேஷத்தினால பக்தி பண்ணலாம். அதுல என்ன சொல்றார், பொதுவா பகவானுக்கு நித்தியபடி ஆராதனங்கள் பூஜைகள்லாம் செய்து சம்ஸ்காரமா இருந்து அனுஷ்டானத்தோட ஆச்சாரத்தோட இருந்து பகவானுக்கு நித்தியபடி பூஜைகளை செய்து பகவானை அடைவதை காட்டிலும் துவேஷ பக்தி பண்ணா இன்னும் சுலபமா அடைஞ்சிடலாம். அப்ப தேசபக்தி பண்ணா சுலபமா அடைஞ்சிடலாம்னா அப்ப நம்மளும் தேசபக்தி பண்ணலாமா அப்படின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. ஆனா நமக்கு தேசபக்தி பண்றதுக்கு பெருமாளுடைய வரம் வேணும். ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி பெருமாள் வரம் கொடுத்துருக்கார், அதனால அவ தேசபக்தி பண்ணினான். அதனால கோப்பியா கோப்பிய காமாத் பயாத் கம்சா தேசா சைத்யாதயோ நிருபாக சம்பந்தாத் கிருஷ்ணய ஸ்னேகாத் யூயம் பக்தியா வயம் விபோ என்று கோபிகைகள்லாம் பிரேமை காதல் பண்ணி பகவான பிரேம பண்ணி இந்த பிரேமையினாலேயே பகவான் அடைஞ்சிட்டா. கம்சன் பயத்தினாலேயே அடைஞ்சான், துவேஷத்தினால ரெண்டு பேர் அடையறா. நாங்கள்லாம் பக்தி பண்ணி பகவான் அடைஞ்சோம். தர்மபுத்திரா நீலாம் பந்து, கிருஷ்ணன் உனக்கு ஒரு பந்து சொந்தக்காரன்னு அவன் அடைஞ்ச. ஆனா நான் சாதாரண பக்தி பண்ணி பகவான் அடையத காட்டிலும் தேசபக்தி பண்ணி அடையலாம்னு சொன்னாரு. அப்ப தேசபக்தி நம்ம பண்ணலாமா அப்படின்னா நமக்கு அந்த தகுதி இல்லை, ஏன்னா பெருமாள் வரம் கொடுக்கணும். ஆனா பெருமாள் அப்படி யாருக்காவது வரம் கொடுப்பாரா என்று கேட்டா ரெண்டு பேருக்கு வரம் கொடுத்தாராம். அப்படி எப்பனா ஏகதா பிரம்மண புத்திராஹ விஷ்ணோர்லோகம் எதிர்ச்சயா சனந்தநாதயோ ஜக்முஹு சரந்தோ புவனத்ரயம். ஒரு சமயம் சனகாதிகள் வைகுண்டத்துக்கு போறா. சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் என்று நாலு பேர். அவர்கள் வைகுண்டத்துக்கு போகும் பொழுது அந்த வைகுண்டத்துக்கு ஏழு வாசல் இருந்தது. ஒவ்வொரு வாசலுக்கும் ரெண்டு ரெண்டு காவலாளிகள் பகவான் வச்சிருக்கான், அங்க நியமிச்சிருக்கான். நந்தன் சுநந்தன் குமுதன் குமுதாட்சன் சண்டன் பிரசண்டன் பலன் பிரபலன் பத்ரன் சுபத்ரன் இப்படிலாம் ஒவ்வொரு வாசலுக்கும் ரெண்டு ரெண்டு காவலாளிய வச்சு ஏழாவது வாசல்ல ஜெய விஜயன் அப்படின்னு ரெண்டு பேர். இந்த ஆறு வாசல கடந்து போன சனகாதிகள் ஏழாவது வாசலையும் கடந்து உள்ள போறா. சனகாதிகளுக்கு ஆறு வயசு தான் இருக்கும், எப்பொழுதும் ஆறு வயசு தானா அவளுக்கு. அவ போகக்கூடிய இந்த நிலைய பார்த்து இந்த ஜெய விஜயர்கள் அவளை தடுத்த. அவளை தடுத்ததுமே உடனே சனகாதிகளுக்கு கோபம் வந்துடுச்சு. ஜுவாம்பாசம் நீங்கள் இங்க வசிப்பதற்கு தகுதியானவர்கள் இல்லை. ஏன்னா பகவான் வந்து உங்களை இங்க என்னத்துக்காக நியமிச்சிருக்கான், இங்க யாரெல்லாம் வரார்களோ அவர்கள் எல்லாரையும் பகவானிடத்துல நீங்க போய் சேவீங்கோ, பகவான நீங்க போய் சேவீங்கோ அப்படின்னு அனுப்பணும். அதை விட்டுட்டு பகவான நீங்க சேவிக்க கூடாது, நாங்க தான் சேவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாமா? அந்த எண்ணம் உங்களுக்கு வந்ததுன்னா அதுக்கு சுயநலம்னு பேர். நான் மட்டும்தான் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னா சுயநலம். எப்போ உங்களுக்கு சுயநலம் வந்துடுதோ அது அசுர குணம், அதனால அசுர பிறவியை அடைவது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டா. இந்த சனகாதிகளுடைய சாபத்தை ஜெய விஜயர்களால மாத்தவே முடியாதான், ஏன்னா பெருமாளே இஷ்டப்படலன்னு தெரிஞ்சிருக்கு. உடனே சனகாதிகளை பார்த்து கவலைப்பட்டு, அடடா நாங்க இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமேன்னு ஜெய விஜயர்கள் சனகாதிகளை விழுந்து சேவிச்சு மன்னிப்பு கேட்டுண்டா. அவ மன்னிப்பு கேட்டுண்டதும் ஜெய விஜயர்களுக்கு சாபம் கொடுத்துட்டோமேன்னு சனகாதிகளும் மன்னிப்பு கேட்டுண்டா. இப்படி பரஸ்பரம் ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டுண்டதும், நாங்க தான் தப்பு பண்ணினோம் நாங்க தான் தப்பு பண்ணினோம்னு ரெண்டு பேரும் ஒத்துண்டதும், அப்ப என்ன ஆச்சு? இந்த பெருமாள் வந்து என்ன பண்ணினார், இவா முன்னாடி பிரத்யக்ஷமாகி உங்க ரெண்டு பேரு மேலையுமே தப்பு இல்ல, தப்பெல்லாம் எம் மேலதான் அப்படின்னு சனகாதிகளை தனியா அழிச்சுண்டு போய், உங்களை தடுத்ததுக்கு நீங்க கொடுத்த சாபம் சரிதான், என்னுடைய அபிப்பிராயம் என்னங்கிறத உணராம இவா உங்களை தடுத்துட்டா, அந்த பாவத்தை நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற பெருமாள். அவ பண்ண தப்புக்கு தண்டனை. ஏன்னா ஒரு யஜமானன் தன் வேலைக்காரனால ஒரு அவமானத்தை அடைஞ்சான், அதாவது ஒரு வேலைக்காரன் தப்பு பண்ணிட்டான்னா அந்த வேலைக்காரனுடைய தப்பு யாரு யார போய் பலன் அடையும்னா யஜமானனைத்தான் அடையும். அப்போ நான் பண்ணினது தப்பு அப்படின்னு பெருமாள் சொல்றான், என்னுடைய வேலைக்காரர்களா இருக்கிற இவர்கள் என்ன அபிப்பிராயம் என்னங்கிறத உணராம உங்களுக்கு தவறு இழைத்து விட்டார்கள், அதனால மன்னிச்சுக்கணும். உங்களுக்கு தவறு நடந்திருத்து என்ன மன்னிச்சுக்கணும். ஏன்னா எனக்கு பிராமணர்கள் தான் எனக்கு முக்கியமான தெய்வம், உங்களுக்கு ஒரு தப்பு நடந்திருத்து, அது என்னுடைய இந்த வலது கை கூட உங்களுக்கு தப்பு பண்ணினா, பிராமணர்களான உங்களுக்கு தப்பு பண்ணினா, பாகவதர்களான உங்களுக்கு தப்பு பண்ணினா, சாதுக்களான உங்களுக்கு என்னுடைய வலது கரம் தப்பு பண்ணினா கூட என் கைய வெட்டிக்க கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு பெருமாள் பிராமணர்களுக்கு மகத்துவம் கொடுக்கறான். அதனால பெருமாள் சொன்னா, நீங்க கவலைப்பட வேண்டாம், வைகுண்டத்தை நீங்க சுத்தி பார்க்க போங்கோ, இதெல்லாம் என்னுடைய லீலை தான், நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அவளை அனுப்பிட்டு ஜெய விஜயர்களிடத்துல வந்து சொன்னா, அவர்கள் கொடுத்த சாபம் பாவம் சாபத்தை நீங்க ஏத்துண்டுதான் ஆகணும், ஏன்னா என் சங்கல்பம் அது. மேலும் எனக்கு இந்த சாபத்தை மாத்தக்கூடிய சக்தி என்னிடத்துல இருந்தாலும் ஆனா நான் விருப்பப்படல. காரணம் பிராமணர்களுடைய மகிமை அப்படி. உங்களுக்கு நான் மூணே மூணு அசுரப்பிறவி தரேன், அந்த அசுரப்பிறவியில நீங்கள் என்னிடத்துல எவ்வளவு தேசம் காட்ட முடியுமோ தேசம் காட்டினா நானே உங்களை வந்து என் கையால வதம் பண்ணி உங்களை என்னுடைய திருவடிக்கு சேர்த்துக்கிறேன் என்று பகவான் சொல்றான். அந்த ஜெய விஜயர்கள் தான் இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்ரன் என்று மூணு அசுரப்பிறவி. அந்த ஜெய விஜயர்கள் தான் கஷ்யப பிரஜாபதிக்கும் திதி மாதாவுக்கும் புத்திரர்களா வந்து பிறக்கிறார். அதுல இரண்யாக்ஷன் அப்படிங்கிறவன வராக அவதாரத்தினால பெருமாள் வதம் பண்ணிடுறார். அந்த தம்பி இறந்து போனதுனால இரண்யகசிபுவுக்கு கோபம் வருது பெருமாள் மேல. ஏன்னா விஷ்ணு தான் வதம் பண்ணார் அப்படிங்கறதுனால அப்ப நேரா ஒரு அசுர சபைய தயார் பண்ணி அந்த அசுர சபையில இவன் சொல்றான் இரண்யகசிபு மச்சூல பின்ன கிரீவசிய பூரினா ருதிரேன வை ருதிர பிரியம் தர்ப்பயிஷ்யே பிராதரம் மே கதவ்யதா. இப்பவே அந்த விஷ்ணு பெருமாளுடைய அந்த நெஞ்ச பொளந்து அதிலிருந்து ரத்தத்தை எடுத்து என் தம்பிக்கு தர்ப்பணம் பண்ணாதான் என் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையும். ஆனா அதுக்கு என்னுடைய அசுர பலம் போராது, எனக்கு தபசுனுடைய பலமும் வேணும். எனக்கு தபசுனுடைய பலமும் வேணும்னு சொல்லி நான் போய் தபசு பண்ண போறேன் காட்டுக்குன்னு தபசு பண்ண போயிட்டான். இவன் போய் தபசு பண்ண ஹிரண்யகசிபுவினுடைய தலையிலிருந்து நெருப்பா கிளம்புறது. அந்த நெருப்பு தேவலோகத்தெல்லாம் எரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தேவர்கள்லாம் பிரம்மதேவனிடத்துல போய் இந்த ஹிரண்யகசிபுவுக்கு நீங்கள் காட்சி கொடுத்து வரத்தை கொடுத்துருங்க, அவன் வந்து எங்களெல்லாம் எரிச்சிருவான் போல இருக்கு என்று பயந்து சொல்ல, அப்போ பிரம்மதேவன் அம்ச வாகனத்துல வந்து அன்னபக்ஷி வாகனத்துல வந்து ஹிரண்யகசிபு முன்னாடி நிக்கிறார். ஆனா ஹிரண்யகசிபு உடம்பெல்லாம் கரையாம் புத்து அரிச்சு அரிச்சு அரிச்சு அரிச்சு ரத்தமா இருக்கு. இப்ப கமண்டலு ஜலத்தை எடுத்து அவன் மேல புரோக்ஷனம் பண்ணி அவனுடைய சரீரத்தை தங்கமயமான சரீரமாக ஆக்கி உத்திஷ்டோத்திஷ்ட பத்ரம் தே தபஹா சித்தோஷி சித்தோசி காஷ்யப வரதோகம் அனுப்பிராப்தோ வியதாம் இப்சிதோ வரஹா. என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு பகவான் சொல்ல பிரம்மா. அப்போ இரண்யகசிபு சொன்னா, எனக்கு எதிதாஸ்யஸ்யபிமதான் வரான்மே வரதோத்தம பூதேபியாத்வத்விசிருஷ்டேபியோ மிருத்யுர்மாபூன் மம பிரபோ நாந்தர்பகிர்திவானக்தம் அந்யஸ்மாதவிஜாயுதைஹி ந பூமௌ நாம்பரே மிருத்யுஹ ந நரைர் ந மிருகைரபி யசுபிர்வா சுமத்பிர்வா சுராசுர மகோரகைஹி அப்ரதித்வந்தவதாம் யுத்தே ஐகபத்யம் ச தேஹினாம். இரண்யகசிபு சொன்னா பிரம்மதேவரை பார்த்து, பிரபோ எனக்கு மேல மரணம் கூடாது, கீழே மரணம் கூடாது, உள்ள மரணம் கூடாது, வெளியில மரணம் கூடாது, பகல்ல மரணம் கூடாது, ராத்திரியில மரணம் கூடாது, உயிருள்ள பொருள் நாளையும் மரணம் கூடாது, உயிர் இல்லாத பொருள் நாளையும் மரணம் கூடாது, பிரம்மாவான உங்களால படைக்கப்பட்ட எந்த வஸ்துக்கள் நாளையும் எனக்கு மரணம் கூடாது என்றெல்லாம் கேட்டுண்டான். இப்படி இவன் வரத்தை கேட்டதும் பிரம்மதேவன் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி மறைஞ்சு போயிடுறார். அப்ப முன்பை விட இவன் அசுர பலமும் தபோபலமும் கொண்டு எல்லா லோகங்களுக்கும் படையெடுத்து எல்லாரையும் அடிமைப்படுத்தினான். பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள், அசுரர்கள், தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷரர்கள், கிண்ணரர்கள் எல்லாரையும் அடிமைப்படுத்தினான். அடிமை எவ்வளவு நாள் படுத்தினா, ஹிரண்யகசிபுனுடைய அரசாட்சி வரைக்கும். சரி, அது எவ்வளவு நாள்னா, அது யுகானாம் ஏகசப்ததிஹி, 71 சதுர்யுகம் இரண்யகசிபுனுடைய அரசாட்சி. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்ற 4 யுகம் மாதிரி 71 யுகம். அவ்வளவு காலம் இரண்யகசிபு அடிமையா வச்சிருக்கான். அவனே ஒரு சிருஷ்டி பண்றான் போல இருக்கு. அந்த அளவுக்கு பலசாலி, தபஸ்வி. யாகங்கள்லாம் அவனுக்கு தான் பண்ண ஆரம்பிச்சா, இரண்யகசிபுவுக்கு தான் யாகம். அப்போ அவனே அவிர்வாகத்தெல்லாம் எடுத்துக்கிறான் போல இருக்கு. விஷ்ணுவுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் தடுத்து நிறுத்திட்டான் இரண்யகசிபு. ஏன்னா விஷ்ணுவுக்கு யஜ்ஞத்தினால பலம், பிராமணர்கள் பண்ற அனுஷ்டானம் வேதம் இதனாலலாம் பலம், இதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டா பகவானுக்கு பலம் குறைஞ்சிரும்னு நினைச்சான். அப்படி இருக்கக்கூடிய இவனுக்கு எல்லாரும் அடிமைப்பட்டு இருந்தா, அடிமை என்னதான் இவன் அடிமையா வச்சிருந்தாலும் தேவர்கள் எல்லாரும் அடிமைப்பட்டு இருந்த அத்தனை பேரும் பார்க்கடல்ல போய் பெருமாளை சரணாகதி பண்ண உடனே பகவான் சொன்னா, மா அபைஷ்ட விபுத சிரேஷ்டாஹம் சர்வேஷாம் பத்ரமஸ்துவஹம் மத்தர்சனம் ஹி பூதானாம் சர்வஸ்ரேயோபபத்தயே. தேவர்களே, என் தரிசன மாத்திரத்தினாலேயே உங்களுக்கு சர்வ மங்களமும் உண்டாகும் என்று பகவான் சொன்னான். ஆனா பகவான் அப்படி சொல்லியும் கூட இவாளுக்கு அந்த ஒரு நம்பிக்கை வரல. நான் தான் மங்களம் உண்டாகும் சொல்லிட்டேன், அப்புறம் என்ன? இல்ல, இரண்ய கசிப்பூன்னா உங்களுக்கு அவனால் ஆபத்தா? அப்ப பகவான் சொன்னான், யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மயி ச வித்வேஷஹ சவா ஆஷு வினஷ்யதி. எப்பொழுது அந்த ஹிரண்ய கசிப்புனால தேவர்களான உங்களுக்கோ பகவானாகிய எனக்கோ வேதத்துக்கோ பிராமணர்களுக்கோ பசுக்களுக்கோ துவேஷம் பண்ணுவானால் அப்பொழுது நான் வந்து வதம் பண்ணுவேன். ஆனா அப்போ அப்பயும் தேவர்கள் சொன்னா, உங்களுக்கும் துவேஷம் நடக்கிறது, எங்களுக்கும் துவேஷம் நடக்கிறது. நீங்க கையில கிடைக்கலாம முன்னாடி, நாங்க கிடைச்சிட்டோம், அதனால எங்களை போட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருக்கான். அவன் எப்ப போவாங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க. அப்ப பெருமாள் சொன்னார், காலம் தாவத் பிரதீக்ஷத. அவனுக்கு ஜாதக ரீதியா என்னைக்கு அவன் போகணும்னு மரணம்னு இருக்கா, நீ போயிடுவான். உடனே தேவர்கள் சொன்னா, உங்க வாயால காலம் தாவத் பிரதீக்ஷதேன்னு கேட்கறதுக்கா நாங்க இங்க வந்தோம்? இந்த ஹிரண்யகசிபுவினுடைய ஜாதகத்தை தெருக்கோடியில கொண்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட காமிச்சிருந்தா கூட அவரே என்னைக்கு போவான்னு ஒரு கணக்கு சொல்லியிருப்பார். நீங்க வந்து ஜோசியரை விட மோசமா இருக்கேல, ஏன்னா உங்க வாயால காலம் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா காலத்துக்கே ஈஸ்வரன் நீங்க தானே, உங்களால காலத்தை மாத்தி அமைக்க முடியாதா? அப்படியா, சரி. பிரஹ்லாதாய யதா த்ருஹ்யே அனிஷ்யேபி வரோஜிதம். பிரஹ்லாதனுக்கு எப்பொழுது துரோகம் செய்வானோ அந்த ஹிரண்யகசிபு, அப்பொழுது நான் வந்து அவனை வதம் பண்ணுவேன். அப்ப இவா சொன்னா, ஓஹோ, பிரஹ்லாதனுக்கு துரோகம் பண்ணாதான் வருவீர்களா? எங்களுக்கு எல்லாம் துரோகம் பண்ணா வரமாட்டீர்கள், நீர் வரக்கூடாதா? பிரஹ்லாதன் என்ன ஒசத்தி, நாங்க என்ன மட்டமா போயிட்டோம்? நாங்களும் உங்க பக்தர்கள் தானே அப்படின்னு பெருமாள் கேக்குறா. பெருமாள் சொன்னா, நீயும் பக்தன்தான், பிரஹ்லாதனும் பக்தன்தான். நீ பக்தனா இருக்கிறதுனாலதான் இப்போ உனக்கு முன்னாடி உட்காந்து பேசின்னு இருக்கேன். ஆனா உங்களுக்கும் பிரஹ்லாதனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நிர்வைராய பிரசாந்தாய சசுதாய மகாத்மனே. மகாத்மான்னு சொல்றோம். பிரஹ்லாதன் ஹிரண்யகசிபுனுடைய புத்திரன். அந்த ஹிரண்யகசிபுனால எவ்வளவு ஆபத்தை அடைஞ்சாலும் எங்க அப்பா சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய குழந்தை. நிர்வைரன், அவன் யாரையுமே ஒரு விரோதியா பார்க்கவே தெரியாதவன். எது நடந்தாலும் சாந்தமா இருப்பான். எல்லா இடத்துலயும் என்னையேதான் பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு வேற பேதமே தெரியாது. அப்பேற்பட்ட மகாத்மா. அவனுக்கு துரோகம் பண்ணினா, அவனுக்கு கஷ்டம் கொடுத்தா, அந்த ஹிரண்ய கசிப்பு எந்த வரத்தை வாங்கியிருந்தாலும் சரி, அந்த ஹிரண்ய கசிப்புவை நான் வந்து வதம் பண்ணுவேன் அப்படின்னு பெருமாள் சொன்னதும் உடனே தேவர்கள்லாம் மேனிரேச்ச அசுரம் ஹதம்னா, ஹிரண்ய கசிப்பு வதமே ஆயிடுத்துங்கிற அளவுக்கு தீர்மானம் ஆயிடுத்துன்னு நினைச்சிட்டு கிளம்பிட்டா. அப்ப இவ ஒருத்தர் கிளம்பி வர வழியில ஒருத்தர் பேசிக்கிறார். பெருமாளே தன் வாயால மகாத்மான்னு சொன்னாரே, அந்த பிரஹ்லாதனுடைய மகாத்மியம் என்ன? பிரம்மண்யஹா சீல சம்பன்னஹ சத்யசந்தோ ஜிதேந்திரியஹ. பிரம்ம வேதம் படித்தவர்களிடத்துல மரியாதையா இருப்பானா? அது ஹிரண்யகசிபுவுக்கே தெரியல. ஏன்னா ஹிரண்யகசிபுவே ஒரு சமயம் கேட்க போறான், உனக்கு எங்கேந்திரா இந்த பக்தி வந்ததுன்னு. அப்ப பிரகலாதன் சொல்றான், நான் எந்த ஒரு க்ஷேத்திரத்துல வந்து ஒரு சாதுக்களுடைய ஆத்துல புழுவா இருந்திருக்கலாம், அந்த சாதுக்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கைய அலம்பியிருப்பான், அந்த உச்சிஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கும், நான் இப்ப ஒரு உயர்ந்த பிறவி கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறான். எனக்கு பகவத் பக்தி வரத்துக்கு எந்த மகாத்மா எனக்கு அனுகிரகம் பண்ணாலோ தெரியல அப்படிங்கிறான். அதனால பிரம்மன்யன் வேதம் படித்தவர்களிடத்துல நான் அவன் மரியாதையா நடந்துப்பான், நல்ல நடத்தை உடையவன், சத்தியசந்தன் உண்மையே பேசுறவன், ஜிதேந்திரியன் இந்திரியங்களை ஜெயித்தவனா, 7 வயசு குழந்தைதான். அவன் அப்பா நிறைய விளையாட்டு சாமான் வாங்கி வச்சானோ அதெல்லாம் ஒரு ஜடம்னு தள்ளி வச்சிருவான். எஸ்த கிரீடன கோபாலஹ ஜடவத்தன் மனஸ்தயாம். பிரகலாதனுடைய விளையாட்டு வேற மாதிரி, ஏன்னா திடீர்னு ஓடுறான், திடீர்னு குதிக்கிறான், திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு அழறான், திடீர்னு பூமியிலேயே பொருள்றான், அரே நாராயணா இது ஆத்மமதிஹி கதத்ரபகான்னு. நாராயணா நாராயணா நாராயண ஸ்மரணம். இப்ப இப்படி இந்த மாதிரி திடீர்னு குதிச்சு, திடீர்னு ஓடி, திடீர்னு சிரிச்சு, அதே நேரத்துல அழுது, அதே நேரத்துல சிரிச்சு, இப்படி க்ஷணத்துக்கு க்ஷணம் ஒரு குழந்தை ஒரு சிரிக்கிறது, திடீர்னு அழுது, திடீர்னு சிரிக்கிறது, அப்படி இருந்தா எல்லாரும் என்ன சொல்லுவா, இதுக்கு ஏதோ புத்தி சரியில்லை கொடுக்கு, ஏதோ கிரகம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவா. பிரகலாதனையும் அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாளாம், பிரகலாதனை ஏதோ கிரகம் பிடிச்சிருத்துன்னு ஊரே பேச ஆரம்பிச்சிருது. அப்போ சுகர் சொன்னார், ஆமா ஒரு கிரகம் பிடிச்சிருக்கு. என்ன கிரகம்னா, கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா ந வேத ஜகதீத்ரிஷம். கிருஷ்ணன்ற ஒரு கிரகம் பிடிச்சிருத்தான். கொச்சித் ருததி வைகுண்ட சிந்தாசபல சேதனஹ கொச்சித் தசதி தச்சிந்த ஆஹ்லாத உத்காயதி கொச்சித் நததி கொச்சித் உத்கண்டஹ விலஜ்ஜோ நிருத்யதி கொச்சித். அவன் வாட்டு நாட்டியம் ஆடுறானா பெருமாளை நினைச்சிந்து. இரண்யகசிபுவுக்கு அந்த பக்தி இல்ல, இவனுக்கு வந்துடுது. அப்போ இந்த பிரகலாதனை பாடசாலையில கொண்டு போய் படிக்கிறதுக்கு சேர்த்தா. பிரகலாதன் சண்டன் அமர்க்கன் சுக்கராச்சாரியாருடைய புத்திரர்கள் பாடசாலையை நடத்துறா. அந்த பாடசாலையில போய் படிச்சா அவ இரண்யகசிபுவாய நமஹா அப்படிங்கிற பாடத்திலேருந்து ஆரம்பிக்கிறான். அரிஹி ஓம் அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டாமோ? இரண்யகசிபுவாய நமஹாங்கிற பாடம் அசாரம்னு தெரிஞ்சிடுது பிரகலாதனுக்கு, அதனால அதை படிக்கல. 1 வருஷம் இவா இதையத்தான் சொல்லித்தரா. பிரகலாதன் 1 வருஷமா நாராயண நாராயணன் ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கான். இந்த பிரகலாதன லீவுக்கு கொண்டு வந்து இரண்யகசிபு முன்னாடி வாத்தியார்கள் நிறுத்தினான். அப்படி நிறுத்தினதும் இரண்யகசிபு பிரகலாதனை பார்த்து, பிரகலாதா நீ வந்து பாடசாலை போயிட்டு வந்திருக்கியே, நீ பாடசாலையில படித்தவைகளுக்குள்ள சாரமானது எதுவோ அதை சொல்லு, சாதுவானது எதுவோ சொல்லு என்று கேட்டதும் உடனே பிரகலாதன் சொன்னா, தத் சாது மன்யே அசுர வர்யதேசினாம் சதா சமுத்விக்னதியாம் அசத்கிரஹாத் ஹித்வாத்மபாதம் கிரகம் அந்தகூபம் வனம் கதோ யத் ஹரிம் ஆஸ்ரயேத. அப்பா, ஒரு மனிதன் துஷ்ட சங்கத்திலிருந்து விலகி சத்சங்கத்தை நாடி அரிபக்தி பண்ணணும். ஒருகால் நாம் இருக்கக்கூடிய கிரகமே துஷ்ட சங்கமமா அமைஞ்சிடுத்து அரிபக்தி பண்ண முடியலன்னா, அந்த தியாகம் பண்ணிட்டு காட்டுக்கு போய் மிருகங்களுக்கு நடுவுல ஹரிபக்தி பண்ணணும், இதுதான் நான் சாதுவான விஷயம் சாரமான விஷயமா தெரிஞ்சின்றேன். கடகடகடன் சிரிச்சான் இரண்யகசிபு. இது இந்த மாதிரி கெட்ட பாடத்தை இவன் எங்கேயோ கத்துண்டு வந்துட்டான். இவனை எதுவும் நாம இப்ப செய்யக்கூடாது, இப்ப சீண்டினா இது அதிகமாயிடும். இவனுக்கு எவன் இந்த மாதிரி உபதேசத்தை பண்ணானோ அவனை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வா என்று பிரகலாதனை மறுபடியும் பாடசாலைக்கு அனுப்பிடுறான். பாடசாலைக்கு போனா இந்த வாத்தியார்கள் பிரகலாதனை கேக்குறா, ஒரு ஒரு நாள் கெஞ்சி கொஞ்சி கேக்குறா, பத்ச பிரகலாத பத்ரம் தே சத்யம் கதயமாமிருஷா பாலானதி குதஸ்துப்யம் ஏஷ புத்தி விபரிய. பிரகலாதா, இந்த விபரீத புத்தி ஏன்? எது விபரீத புத்தி? நாராயணான்னு சொன்னதுதான் விபரீத புத்தியா? உனக்கு யாரா இந்த மாதிரி பாடத்தை சொல்லி கொடுக்குறா? பிரகலாதன் சொன்னா அந்த நாராயணனைத்தான் போய் கேட்கணும், என்னையும் கேட்கறேன்னா. இவன் இப்படி ஒரு ஒரு நாளும் சொல்லி சொல்லி பாக்குறான், இவன் எதுவும் மாறுறதாவே இல்லை. அதனால பிரகலாதனை அழைச்சிண்டு நேரா பிரகலாதனுடைய அம்மா கிட்ட குழந்தைய விட்டுட்டு வாத்தியா ரெண்டு பேரும் போயிட்டான். பிரகலாதனுடைய அம்மா கயாதுன்னு பேரு. பிரஹ்லாதோ அவைகா யாதவஹா என்று வேதம். பிரகலாதனுடைய, அதாவது கயாதுனுடைய புத்திரன் பிரகலாதன்னு வேதமே கயாதுனுடைய பேரை சொல்றதும். அப்ப அந்த கயாது பிரகலாதனை நன்னா குளிப்பாட்டி அவனுக்கு அலங்காரம் பண்ணி அந்த பிரகலாதனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு நெத்திக்கெல்லாம் இட்டுண்டு அவனுக்கு இட்டு விட்டுட்டு அவனை சொரூப லட்சணத்தோட அப்பா வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காடா குழந்தை, உங்க அப்பாவை போய் சேவி அப்படின்னு சொன்னான். பிரகலாதன் அப்பாவை சேவிக்க வந்தான். அந்த ஹிரண்யகசிபு பிரகலாதனை பார்த்து தன் மடியில ஏறி உட்கார வச்சு அவனை வாரி அணைத்து உச்சி முகர்ந்து அந்த ஹிரண்யகசிபு தன் வலது திருக்கரத்தை கையை எடுத்து பிரகலாதன் சிரசில வச்சு ஆயுஷ்மான் பவ அப்படின்னு. ஆயுஷ்மான் பவன்ற ஆசீர்வாதம் ஹிரண்யகசிபு வாயிலேந்து வர்றது அவ்வளவு சுலபம் இல்லை. அதுவும் ஹிரண்யகசிபுவும் சுலபமான ஆள் கிடையாது, சாதாரண ஆள் இல்லை. ஏன்னா அவன் ஜெய விஜயர்கள்ல ஜெயனுடைய அம்சம், பிரம்மா கிட்ட வரம் வாங்கின பலம், இந்த ரெண்டும் அவனுக்கு இருக்கிறதுனால அது போய் போகாது. அவன் ஆசீர்வாதம் அப்படி பண்ணதும் உடனே பெருமாள் இதுதான் சமயம்னு பிரகலாதனுடைய தலையில அக்ஷதைய போட்டுட்டாராம். அப்படியே நடக்கட்டும். அப்புறம் பிரகலாதனை பார்த்து மறுபடியும் இரண்யகசிபு கேட்டான், நீ படித்தவைகளுக்குள்ளேயே சாரமானத்தை சொல்லி. பிரகலாதன் யோசிச்சான், அப்பாவுக்கு போன மாசம்தான் 6 மாசம் முன்னாடிதான் சொன்னேன், இப்ப திருப்பி அதே கேள்வியை கேக்குறா. அப்போ துஷ்ட சங்கத்திலேந்து விலகி சத்சங்கத்தை ஹரிபக்தி பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன், இப்ப அந்த ஹரிபக்தி என்னன்னு அப்பா கேக்குறா. அப்பா, பக்திங்கிறது 9 விதம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ, ஸ்மரணம் பாதசேவனம், அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சத்யம் ஆத்மநிவேதனம். ஸ்ரவணம் கீர்த்தனம் என்றெல்லாம் ஒவ்வொரு பக்தியா சொல்லிட்டு வந்தான். இரண்யகசிபு எல்லாத்துக்கும் சபாஷ் சபாஷ் சபாஷ்ன்னா. பிரகலாதன் கேட்டான், என்ன சபாஷ்? ஸ்ரவணம்னா இரண்யகசிபு கதையைத்தானே ஸ்ரவணம் பண்ணணும்னா. அடைச்ச, உன் கதைய கேட்டா யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நரகம்தான் கிடைக்கும். அப்ப என்ன விஷ்ணுனா? பகவான் விஷ்ணுவனுடைய கல்யாண குணங்கள்னா. இரண்யகசிபு தலைக்கு மேல போவோம், மா மன அதிருத்திய துர்மத்தே, உன் பக்தியெல்லாம் சரியாத்தான் இருக்கு, ஆனா உங்க அப்பாவுக்கு குல துரோகியா இருக்கக்கூடிய உங்க சித்தப்பாவை வதம் பண்ண அந்த விஷ்ணுவனிடத்த பக்தின்னு சொல்றிய பயல, உன்னை வதம் பண்ணா என்ன? உன்னை வதம் பண்ணா என்ன? ஹன்யதாம் ஹன்யதாம், டேய் யாரங்க அசுரர்கள் வந்தா இவனை வதம் பண்ணுன்னு. அவெல்லாம் பிரகலாதன் உங்க புத்திரனாச்சே அப்படிலாம் பேசல, ராஜா சொன்ன கேட்டுதான். உடனே ஒரு பெரிய சூலத்தை எடுத்து பிரகலாதன் மேல அப்படி வீசி எரிஞ்சா அது பிரகலாதன் மேல பட்டு ரெண்டா உடஞ்சு போயிடுச்சு. பிரகலாதன் நாராயணான்னு ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கான். என்ன பலத்துல போய் இப்படி உடைஞ்சது இது என்னன்னு தெரியலையே அப்படின்னா எல்லாரும். இளஞ்சகசிபு சொன்னா அவன் என்னுடைய பையன், அந்த பலத்துலதான் அது உடைஞ்செடுத்துன்னு. பிரகலாதன் சொன்னா இது உன்னுடைய பலத்துல இல்ல நாராயணனுடைய பலத்துலன்னு. டேய் இவன் எந்த வழியிலையாவது தண்டனை கொடுத்து இவன் போயிட்டாங்கிற செய்தியோட வாடா போருன்ட்டான். அதனால பிரகலாதனை அழைச்சிட்டு போய் மதம் கொண்ட யானையினுடைய காலடியில போட்டா அது தன்னுடைய தந்தம் முறிஞ்சு போச்சு, யானையால ஒண்ணும் பண்ண முடியல. மலை மேலேந்து கை காலெல்லாம் கட்டி போடுறா பிரகலாதனை, ஒரு புஷ்பம் விழறா மாதிரி விழறான் பிரகலாதன். பூமாதேவி தாங்கினா கை கால அவிழ்த்து விட்டா அடிபடல. கார்கோடகநாதத்தை வச்சு கடிக்க வைக்கலான்னு பாம்பை வச்சு கடிக்க வைக்க பாக்குறா, பாம்பும் தன் சக்தியை இழந்து போயிடுறது. பால்ல ஹாலாகல விஷத்தை கலந்து பிரகலாதனுக்கு கொடுத்தா அந்த விஷம், அதை சாப்பிட்ட பிரகலாதன் அந்த விஷம் அமிர்தமா போயிடுறது. நெருப்புல தள்ளி பாக்கறான், நெருப்பு ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறது பிரகலாதன. அப்ப ஹிரண்யகசிபு கவலைப்பட்டான், நான் தான் வரம் வாங்கினேன், இந்த மாதிரி நெருப்புல மரணம் கூடாது, ஜலத்துல மரணம் கூடாது, பகல்ல ராத்திரி எழுப்புல நான் என்னென்னமோ வரம் வாங்கினேன், இந்த வரம்லாம் இவனுக்கு பலிக்கிறது என்று கவலைப்படும் பொழுது வாத்தியார்கள் மறுபடியும் வந்து, உங்களை தயார் பண்ணதே எங்க அப்பா தான், எங்க அப்பா இப்ப வரன்னு சொல்லிட்டா கொஞ்ச நாள்ல அவர் வந்து பிரகலாதனை சரி பண்ணிடுவாரு, அது வரைக்கும் நாங்க ஆசிரமத்துல வச்சுக்கிறோம் பிரகலாதனை என்று சொல்லி மறுபடியும் பிரகலாதனை ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போய் பாடசாலையில பிரகலாதனுக்கு நாராயணா சொல்லாதேங்கிற ஒரு பாடம் எடுக்க ஆரம்பிச்சா. சண்டன் அமர்க்கன் ரெண்டு பேரும் பாடம் எடுக்க எடுக்க எடுக்க அவ ரெண்டு பேருக்கும் நாராயண நாம ருச்சி ஏற்பட்டுடு. சண்டன் அமர்க்கனுக்கு அவா நித்திய நாராயண நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்போ ஒரு நாள் பாடசாலையில் இந்த வாத்தியார் ரெண்டு பேரும் இல்லாதப்ப இந்த குழந்தைகள்லாம் ஒன்னுத்துக்கு ஒண்ணு அடிச்சுண்டு மரத்தை புடுங்கி சண்டை போட்டு விளையாடிண்டு ஒரே அட்டகாசம் பண்றது. பிரகலாதன் அந்த குழந்தைகள் எல்லாம் வரவழைத்து வான்னு சொல்லி உபதேசம் பண்ணா. முக்தஸ்ய பால்யே கௌமாரே கிரீடதோ யாதி விம்சதிஹி ஜரயாகிரஸ்தேகசிய யாத்திய கல்பசிய விம்சதிஹி. தலைக்கு மேல மரணம் இருக்குங்கிறத உணராம வாழ்க்கைய விளையாட்டிலேயே போக்கலாமா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பிறப்பு ஒரு வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் படிக்கணும் விளையாடணும்னு வாழ்க்கை ஓடி போயிடும். 21 40 வயசு வரைக்கும் கல்யாணம் 12 குழந்தைகள் எல்லாம் பெற்றுக்கணுங்கிறதுல விஷய சுகத்துல வாழ்க்கை போயிடும். 41 60 வயசு வரைக்கும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் குடும்பத்துக்காகன்னு அதுல வாழ்க்கை வேணும். அப்போ 61 வயசுக்கு அப்புறம் பக்தி பண்ணணும்னா உடம்பு உழைக்குமா? அதனால கௌமார ஆச்சரே பிராஜ்யோ தர்மான் பாகவதானிய துர்லபம் மானுஷம் ஜென்ம ததபி அத்ருவமர்த்ததம். இளமையிலேயே பகவத் பக்தி பண்ணணும் என்று பிரகலாதன் உபதேசம் பண்ண, இந்த உபதேசத்தை கேட்டு இந்த குழந்தைகள் எல்லாரும் நாராயண நாமம் சொல்ல, அவ பிரகலாதனை திருத்த முடியாதுன்னு தெரிஞ்ச வாத்தியார்கள் பிரகலாதனை தர தர தரன்னு இழுத்துண்டு போய் இரண்யகசிப்பு முன்னாடி நிறுத்தி, உங்க பையனை திருத்தறதே பெரும் பாடா இருக்கும் பொழுது உங்க பையன் இந்த பாடசாலை முழுக்க பஜன மடமா ஆக்கிட்டான், இனி நீங்களாச்சு உங்க பையனாச்சேன்னு சொல்ல உடனே ஹிரண்யகசிபு கோபப்பட்டான். கே துர்வினீத மந்த ஆத்மன் குலபேத கராதம ஸ்தப்தம் மச்சாசனோத்தூதம் நேஷேத்வாத்யயமக்ஷயம் க்ருத்தஸ்ய யஸ்ய கம்பந்தே தயோ லோகா சஹேஸ்வராஹ தஸ்ய மே அபீதவன்மூட சாசனம் கிம் பலோத்யகாஹ. ஏ மந்தாத்மன் மந்த புத்தி உடையவனேங்கிறான், பெருமாள் பக்தி பண்றவனை போயிட்டு மந்த புத்தி உடையவனேங்கிறான். அதனால் அவனை திட்டுறான், இது வரைக்கும் நான் பிறரை கொண்டு உனக்கு தண்டனை கொடுத்தனே பிரகலாதா, இனி நானே உன்னை சிக்ஷிக்க போறேன், உன்னை புத்திரன்னு பார்க்க மாட்டேனா, உன்னை நான் வதம் பண்ணிடுவண்டா, நம்ம குலத்துக்கே துரோகியா இருக்கக்கூடிய அந்த பகவானிடத்துல நீ பக்தி பண்ற, 3 லோகத்துக்கும் ஏக சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய என்னிடத்துல நிர்பயமா பேசுறிய பயல, யாருடைய பலத்துல பேசுறேன்னா, உனக்கு யமலோகம் இன்னும் ரொம்ப தூரத்துல இல்ல, நீ யாருடைய தைரியத்துல பேசுறேனா. உடனே பிரகலாதன் கேட்டான், நீ எந்த தைரியத்துல பேசுறேங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்பா, பிரம்மாதயோ ஏன வசம் பிரணீதாக, நீ பிரம்மா கிட்டேந்து வரம் வாங்கினேங்கிற தைரியத்துல பேசுற, மறந்து விடுதா? நீ எந்த பிரம்மா கிட்டேந்து வரம் வாங்கினியோ அந்த பிரம்மாவுக்குமே அந்த பகவான் தான் பலம் என்று சொல்ல, யக்தம் தம் மர்த்துகாமோசி யோதி மாத்திரம் விகத்தசே முமுர்ஷூணாம் ஹிமந்தாத்மன் அனுஷ்யுர் விப்ளவாகிரஹ யஸ்த்வயாமந்த பாக்யோக்தா மதன்யோ ஜகதீஸ்வரஹ க்வாசௌ யதி ச சர்வத்ர கஸ்மாத் ஸ்தம்பே ந த்ருஷ்யதே. பிரஹ்லாதா, இதுவரைக்கும் நான் வந்து யார் யாரோ உனக்கு தண்டனை கொடுத்துருக்கா, ஆனா அதெல்லாம் கொடுத்தாளான்னு எனக்கு தெரியல. இப்ப நான் உன்னை இப்ப நானே உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். நீ ஏதோ பகவான் பகவான் சொல்றியே, அந்த பகவான் எங்க இருக்கான்னு சொல்லு, எங்கடா இருக்கான்னு கேட்டான். பிரகலாதன் சொன்னா, சர்வத்திர திருஷ்யத்தேன்னு. சர்வத்திர திருஷ்யத்தேன்னு சொன்னதுமே எம்பெருமான் எல்லா இடத்துலயும் ஆவிர்வாவம் ஆயிட்டார். பிரகலாதனுக்கு தெரியறது, பிரகலாதனுக்கு அது தெரியறது. ஆனா ஹிரண்யகசிபு சொன்னா, எனக்கு தெரியலையேன்னா, எனக்கு தெரியறாரே. அப்படியா? அப்படின்னா நான் ஒரு இடத்த சுட்டி காண்பிச்சு கேக்குறேன், அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லுனா. நான் பிரகலாதன் சொன்னா, நீ வெட்டி போட்டாலும் நான் இல்லைன்னே சொல்லவே மாட்டேன், நான் இருக்குன்னா உண்மையே சொல்லுவேன். அப்போ இந்த தூணுல இல்லைன்னு சொல்றான், ஸ்தம்பம் இந்த தூண்ல தான் இருக்காருப்பா. ஏ, என் கண்ணுக்கு தெரியலையே. என் கண்ணுக்கு தெரியறாருப்பா. நீ வேணும் சும்மா பொய் சொல்லி ஏமாத்தலாம்னு நினைக்காத. நீ சொன்ன வஸ்து மட்டும் இப்ப இந்த தூணுல இருந்து வரல, உன்னை வெட்டிடுவன் சாக்கிரதேனும். பிரகலாதன் சொன்னா, என்னை வெட்டி போட்டாலும் பரவாயில்ல, அந்த பகவான் அதுல இருக்காரு, அதுக்கு வெளியிலயும் இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்காருன்னா. உடனே ஹிரண்யகசிபு ஸ்தம்பம் ததாட அதிபல சுமுஷ்டினா, இந்த ஸ்தம்பத்தை ஓங்கி ஒரு அடி அடிச்சதும், ததைவ தஸ்மின் இனதோதி பீஷணகா பபூவ ஏன அண்ட கடாகம் அஸ்புடது, அண்ட கடாகங்களும் வெடிக்கும்படியான ஒரு பெரிய இறைச்சல் சத்தம் வந்தது. அந்த சத்தத்தை பார்த்து இளைஞகசிப்பு எங்க எங்க பிரகலாதன் சொன்னா, நீ எங்க அடிச்சியோ அங்கேயே பார் என்று சொல்ல, பிரகலாதனை காப்பாத்தனும்னா எம்பெருமான் இப்ப நேரா வரணும்னு அவசியம் இல்ல. மலையிலேருந்து போடும்போது காப்பாற்றினார், விஷம் கொடுக்கும்போது காப்பாற்றினார், இப்ப மட்டும் ஏன் வராருனா, இதுல இல்லன்னு பொய் சொல்ல சொன்னா இளைஞகசிப்பு. நான் பொய் சொல்ல மாட்டேன்ப்பா, சத்தியத்தை தான் பேசுவேன்னு சொன்னா, அந்த சத்தியத்தை காப்பாத்தணும்னு பெருமாள் வராறான். சத்தியம் விதாதும் நிஜ பிரத்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு ச ஆத்மனஹ அத்ருஷ்யத அத்யத்புத ரூபமுத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். பகவான் அதுலேருந்து ஆவிர்வாவமாய் வெளியில வரும்பொழுது, சிங்கமுகம் பிடரிமயர், கழுத்திலேந்து மனுஷ சரீரம். ஏன் இப்படி நரசிம்மனா வந்திருக்காருனா, பிரம்மா கிட்ட இவன் வரம் கேட்டிருக்கானே, உம்மால படைக்கப்பட்ட எந்த பொருள்னாலும் எனக்கு மரணம் கூடாது. பிரம்மாவுடைய படைப்புல சிங்கம் உண்டு, மனுஷன் உண்டு, சிங்கமும் மனுஷனும் சேர்ந்து பிரம்மா படைக்காததுனால பகவான் அந்த ரூபத்தை எடுத்துட்டான். அதனால பிரம்மா கொடுத்த வரத்தினுடைய சத்தியத்தை காப்பாற்றணும்னு பெருமாள் வந்தாராம். சத்தியம் விதாத்தும் நிஜ பிருத்ய பாஷிதம், மேலும் என்னிடத்துல தேசபக்தி பண்ணினா நான் என் கையாலேயே உங்களை வதம் பண்ணி என் திருவடிக்கு எடுத்துக்கிறேன்னு பெருமாள் வாக்கு கொடுத்தாரு. அந்த ஜெய விஜயர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு பெருமாள் வந்தாராம். சத்தியம் விதாத்தும் நிஜ பிருத்ய பாஷிதம். அப்படி பகவான் ஆவிர்வாவம் ஆனதும் இளஞ்சகசிபு சொன்னா, பிரகலாதா இப்ப உங்க அப்பனுடைய பலத்தை நீ பாருடான்னு சொல்லி பெருமாள்கிட்டயே எதிர்த்து யுத்தத்துக்கு போகும்பொழுது பெருமாள் கொஞ்சம் விளையாட்டு காண்பிச்சுட்டே வாசலுக்கு வராறான். ஏன்னா உள்ளேயும் மரணம் கூடாது, இவன் வெளியிலையும் மரணம் கூடாதுங்கிறதுனால வாசலுக்கு வந்து, கீழேயும் மரணம் கூடாது மேலேயும் மரணம் கூடாதுங்கிறதுனால தன் மடியில வாசல் படியில வச்சுண்டு, உயிருள்ள பொருள்னாலையும் மரணம் கூடாது, உயிர் இல்லாத பொருள்னாலையும் மரணம் கூடாதுங்கிறதுனால, நகைர் யதாஹிம் கருடோ மகா, நகத்தினால அவனை நெஞ்ச கிழிச்சாரம். நகத்துக்கு வந்து கையில இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கு, வளரும். அதே நகத்தை கிள்ளி போட்டா வளராது, அதனால உயிர் கிடையாது. அப்ப அந்த நகத்தினால அவனை பிளந்து அந்த ரத்தத்தை எடுத்து பெருமாள் தான் குடித்து அவனுடைய குடலை மாலையா போட்டுண்டு, அந்த நரசிம்ம பெருமாள் அப்படி அவனை தூக்கி போட்டு உக்ரகமான நரசிம்மரா சத்தம் போடும் பொழுது, ஹலஹலஹலஹலன்னு சத்தம் போடுறாராம், பீஷண பீஷணன்னு சத்தம் போடுறாராம். அந்த எம்பெருமான் அப்படி சத்தம் போடும் பொழுது பிரம்மாதி தேவர்கள்லாம் நரசிம்மமூர்த்தியினிடத்துல கிட்டக்க வர பயந்து தூரத்துல இருந்தே நமோ நமஹா நமோ நமஹா நமோ நமஹான்னு ஸ்தோத்திரம் பண்ணா பெருமாள் சமாதானமே ஆகல. சாட்சாத்து மகாலட்சுமிய பார்த்து உங்களுடைய ஆத்துக்காரர் ரொம்ப கோபமா இருக்கா, நீங்க போய் சமாதானம் பண்ணுங்க. தாயார் சொன்னா அந்த பெருமாள் எனக்காக இப்ப வரல, இப்ப வந்தது பிரகலாதனுக்கு. அப்ப நீங்க பிரகலாதனை அனுப்பினா பெருமாள் சமாதானம் ஆயிடுவார் என்று சொல்ல, அப்ப அந்த பிரகலாதனை அனுப்புறா. எல்லாரும் பயந்துட்டு இருக்கா கிட்ட போக, பிரகலாதன் எப்படா பெருமாள்கிட்ட போலான்னு ஓடுறான் நரசிம்ம பெருமாள்கிட்ட. ஒரு சிங்கத்துக்கிட்ட சிங்கக்குட்டி போக எங்கேயாவது பயப்படுமா? அது போல பிரகலாதன் சிங்கக்குட்டி மாதிரி போக, அந்த பிரகலாதனை பார்த்ததும் பெருமாள் அவருடைய சிவந்த கண்கள் தாமரை கண்களாக மாறி பிடரி மயிர் சுருள் சுருள் கேசங்களாக ஆகி அவருடைய கோரமான நகங்கள்லாம் மறைந்து அந்த பிரகலாதனை அப்படி பார்த்து அவன் ஆற தழுவி தன் மடியில உட்கார வச்சுண்டு பெருமாள் தடவி கொடுக்கிறார் அவனை. ஒரு காலம் அடிச்சுட்டு இருக்கார், ஒரு கால தொங்க போட்டு இருக்கார் பெருமாள். அந்த திருவடிதான் சாஸ்வதம் அப்படின்னு பிரகலாதன் ஸ்தோத்திரம் பண்றார். பிரம்மாதய சுரகணா முனயோத சித்தாக சத்வைகதானமதயோ வசசாம் பிரவாகை நாராதிதும் புருகுணைஹி அதுனா விபிப்ருஹு கிம் தோஷ்டம் அர்ஹதி சமே ஹரி ருக்ரஜாதே மன்யேதனாபிஜனரூப தபஸ்ருதௌஜஹ தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தி யோகாஹ நாராதனாய ஹி பவந்தி பரஸ்ய பும்சோ பக்த்யா துதோஷ பகவான் கஜயூதபாய. பிரபோ, பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் உன்னுடைய தரிசனம் துர்லபம்னு சொல்றா, எனக்கு இப்ப சுலபமா போயிடுத்தேன். பக்தர்களுக்கு சுலபம்னு சொன்னாலே அதை சத்தியம் பண்ணிட்டியே, இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நீ எனக்கு கொடுத்துருக்க. உன்னை பக்தி பண்ணணும் என்று சொன்னா அதுக்கு உயர்ந்த பிறவி வேணுமா, இல்ல பணம் வேணுமா, இல்ல ஆள் பலம் வேணுமா, இல்ல அழகு வேணுமா, வீரம் வேணுமா, படிப்பு வேணுமா, இதெல்லாம் இருக்கிறவா தான் உன்னை பக்தி பண்ணணும்னா காட்டுல ஒரு யானை உன்னை பக்தி பண்ணிடுதே. பக்தியா துதோஷ பகவான் கஜயூத பாயன். நரசிம்ம பகவான் நரசிம்ம பகவான் உலகமே பயப்படுறது, ஆனா எனக்கு உன்னை பார்த்து பயமே இல்லை. ஏன்னா உன்னை கண்டு எனக்கு பயம் இல்லை, நீ என்னுடைய நண்பனாச்சேங்கிறான். உன்னை கண்டு தாயார் கூட அந்த இடத்துல நின்று இருக்கா பயமா பயந்துண்டு. மேலும் என்மேற்பித சிரசி பத்மகர பிரசாதா, எந்த தாயார நீ மடியில உட்கார வச்சுக்கணுமோ அந்த தாயாருக்கு பதிலா என்ன உட்கார வச்சுண்டு, உன்னுடைய பத்மம் போன்ற தாமரை போன்ற திருக்கரத்தை எனக்கு தடவி கொடுத்துருக்கே, எப்பேற்பட்ட பாக்கியம். இந்த லாலனைக்கு தானே தாயார் அங்க எதிர்பார்த்துட்டு இருக்கான்னு சொல்ற. கோன்வத்ரதே அகில குரோ பகவன் பிரயாஸ் உத்தாரணேஸ்ய பவ சம்பவ லோபஹேதோ மூடேஷுவை மகதனுக்ரஹ ஆர்த்த பந்தோம் கிம் தேனதே பிரியஜனான் அனுசேவதாம் நஹ. உன்ன போல ஒரு குருநாதர் உண்டா? ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு தடவை அவ எங்க அப்பா என்னை தண்டிக்கும் பொழுது, என்ன மலை மேலேந்து போடும் பொழுது, நீயும் என்ன கட்டிண்டு தானே விழுந்த, உனக்கு அடிபட்டுட போறதோன்னு நான் திரும்பிட்டேன். நீ ஏன்னா என்னுடைய நீ என்னுடைய தோழன் இல்லையா, என்னுடைய ஃப்ரெண்டு இல்லையாங்கிற பிரகலாதன். மேலும் என்ன சொன்னா, எல்லாரும் பெருமாளான நரசிம்மமூர்த்தியான உன்னை கண்டு பயப்படுறா, ஆனா யாருக்குமே உலக வாழ்க்கைய கண்டு பயம் இல்ல. என்மைதுநாதி கிரகமேரி சுகம் ஹி துச்சம் கண்டூயனேன கரையோரிவ துக்க துக்கம் திருப்தியந்தி நேக கிருபனா பகு துக்க பாஜக கண்டூதி வன் மனசிஜம் விஷஹேத தீரஹ. உலக சுகம் உலக சுகம்னு எல்லாரும் ஓடுறாளே, அந்த உலக சுகம் எப்பேற்பட்டதுன்னு பிரகலாதன் சொல்றான். அதாவது ஒருத்தனுக்கு ஒரு அரிப்பு வருது, கையிலயோ உடம்புலயோ எங்கேயோ அந்த அரிப்பு வருதேன்னு இப்படி சொறியறான். சொறிய சொறிய சுகமாத்தான் இருக்கும், சொரிஞ்சின்றே இருக்கும்போது இப்படி சொரிஞ்சின்றே இருக்க சுகமாத்தான் இருக்கும். ஆனா அந்த சொரிஞ்சதுனால ஏற்படக்கூடிய ஒரு ரணம் புண்ணு இருக்கே, அது துக்கத்தை கொடுத்துடும். என்னடா நான் இப்படி சொரிஞ்சிருக்க வேண்டாம் போல இருக்கேன்னு அது ஒரே துக்கமா போயிடும். அதுபோல உலக சுகம் வந்து இந்த சொரீர சுகம் மாதிரி முதல்ல சுகமா இருந்தாலும் கடைசியில துக்கத்தை தரக்கூடியது உலக சுகம். அந்த சுகத்துல போய் விடறதுக்கு எனக்கு வந்து ஒன்ன கண்டு பயம் இல்ல, அந்த உலக சம்சார சாகரத்தை கண்டு பயம் என்று சொன்னான். மேலும் எனக்கு இப்படி ஒரு சௌக்கியத்தை நீ கொடுத்து ஒரு அனுகிரகம் பண்றிய, இந்த அனுகிரகம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணி ஸ்லோகத்தை அப்படி முடிச்சதும் உடனே பிரஹ்லாதனை பார்த்து பகவான் கேட்டான், பிரஹ்லாத பத்ர பத்ரம் தே பீதோகம் தே அசுரோத்தம, என்ன வரம் வேணுமோ கேளு. வரம் ப்ரிணீஷ்வாபிமதம் காம பூரோஸ்மியகம் ரிணாம், என்ன வரம் வேணுமோ கேளுனர். பிரஹ்லாதன் சொன்னா, நான் என்ன இத்தனை நேரம் வரமா கேட்டேன், இல்லப்பா ஒரு குழந்தைய பார்க்க போகும் பொழுதும் மகான்களை பார்க்க போகும் பொழுதும் வெறும் கையோட போகக்கூடாது, ஏதாவது வாங்கிட்டு போகணும். நீ நேத்திக்கே சொல்லி வச்சிருந்தா நாளைக்கு உங்களை கூப்பிடுறதா இருக்கேன் ஆத்துக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தா நான் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன், இல்ல பெருமாள் வாசல் வழியா வருவார் அப்படின்னு சொல்லி இருந்தாலாவது வாசல்ல ஏதாவது கடை இருந்திருக்கும் நான் வாங்கிட்டு வர்றதுக்கு. நீ திடீர்னு உங்காத்து தூணை காண்பிச்சுட்டு பெருமாள் வந்துருவார்னு சொன்ன, இந்த தூண்ல யாரும் எந்த வியாபாரமும் பண்ணல, அதனால நான் எதுவும் வாங்கிட்டு வரல, வெறும் கையோட வந்துட்டேன் குழந்தை, என்ன வேணுமோ கேளு. பிரகலாதன் சொன்னா, சவை வணிக் பக்திங்கிறது என்ன வியாபாரமா, நான் இவ்வளவு தீபம் ஏத்திட்டேன், இவ்வளவு நெய் தீபம் போட்டுட்டேன், இவ்வளவு பிரதட்சிணம் பண்ணிட்டேன், எனக்கு நீ இந்த வரத்தை கொடுன்னு வியாபாரம் பேசுறது, பெருமாள்கிட்ட போய் வியாபாரம் பேசுவாளா, எனக்கு எதுவும் வேண்டாம். இல்லப்பா பரவாயில்ல கேளு, இனிமேல் நீங்க யாருக்காவது தரிசனம் கொடுத்தா என்ன வரம் வேணும்னு கேக்குறேல அதை முதல்ல நிறுத்துங்கணும். பெருமாள் சொன்னார், நான் கொடுத்தே எவனும் என்ன கண்டுக்கிறது இல்ல, கொடுக்கலன்னா என்ன யாராவது கண்டுப்பால, வேற ஏதாவது கேள்வி. பிரகலாதன் சொன்னான், அப்படி ஏதாவது வரம் தரதா இருந்தா எனக்கு எதுவுமே வேணுங்கிற எண்ணமே வரக்கூடாது, அப்படி ஒரு வரம் கொடுங்க. நரசிம்ம பெருமாள் சொன்னார், அதெல்லாம் நான் கொடுத்ததா ஆகாது, ஏன்னா உனக்கு சுபாவமே அப்படிதான், எதுவும் வேணுங்கிற எண்ணமே உனக்கு இல்ல, அதனால நான் தந்ததா ஆகாது, நீ வேற ஏதாவது கேளு. உடனே இப்படி திரும்பினான், வரம் கேட்கறதுல எங்க அப்பா மாதிரி யாராவது சாமர்த்தியசாலி உண்டா, மேல மரணம் கூடாது கீழே மரணம் கூடாது உள்ள இப்படி எல்லாம் அடுக்கு அடுக்குன்னு அடிக்கிற கடைசியில எங்க அப்பாவே விழுந்துச்சார், அப்படி ஏதாவது வரம் தரதா இருந்தா எங்க அப்பாவுக்கு சத்கதி கொடுங்க. பிரகலாதா, பவான்வை குலபாவனகா, நீ எப்போ இந்த குலத்துல வந்து பிறந்துட்டியோ, உனக்கு முன்னாடி 21 தலைமுறை, உனக்கு அப்புறம் 21 தலைமுறை கரை ஏறியாச்சு. மேலும் என் மடியிலேயே உயிர் போன இரண்யகசிபுவுக்கு என்னுடைய ஸ்தானம் கிடைக்காம வேற எப்படி, வேற ஏதாவது கேள். பெருமாள் எவ்வளவு தடவை கேட்கறான், வேண்டாங்கிற வாழ்க்கை தான் கேட்டுட்டே இருப்பான், வேணுங்கிற வாழ்க்கை கேட்கவே மாட்டான், கொடுக்கவும் மாட்டேங்கிறான். பெருமாள் கேட்கிறார், கடைசியில பெருமாள் தோத்து போயிட்டாரான், பிரகலாதன் ஜெயிச்சுட்டான், வேண்டாங்கிறதுலே நிக்கிறான். ஆனா பெருமாள் பார்த்தார், வந்தா குடுக்கறது சுபாவம் அவருக்கு, வந்தா குடுக்கறது சுபாவம், அதுக்காக நம்மளும் நாளையிலேருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு பெருமாள்கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா பெருமாள் ஹிருதயத்தை பாக்குறவன், நம்ம வாயால வேண்டாம் வேண்டாம்ட்டு ஹிருதயத்துல மட்டும் ஒரு இவ்வளவு ரூபாய் இருந்தா போறோம் இவ்வளவு கஷ்டங்கள் போனா போறோம் அப்படின்னு பெருமாளுக்கு தெரியாதா, ஏமாத்திர முடியுமான்னு. அதனால ஹிருதயத்திலேயே வேண்டாங்கிற எண்ணம் இருந்தா தான், நிஜமாவே இருந்தா தான் பெருமாள் நமக்கு கொடுப்பார் போல. அதனால பிரகலாதனை பார்த்து பெருமாள் சொன்னார், நான் வந்தா ஏதாவது கொடுக்கறது என்னுடைய சுபாவம, இதுவரைக்கும் எத்தனை பக்தர்கள் வந்திருக்கிறார்களோ, இனி எத்தனை பக்தர்கள் வரப்போகிறார்களோ, அவர்கள் அனைவருக்கும் சர்வேஷாம் பிரதிரூப திருக், நீதான் முதன்மையான பக்தன், நீதான் முதன்மையான பக்தன். இப்படி பகவான் வரம் கொடுத்துருக்கும் போது பிரகலாதன் கடகடன் எழுந்து ஓடினான். டேய் நான் பேசிட்டே இருக்கேன், எங்கடா போறேன். பார்த்தா அந்த நாரதர் வந்திருக்கார். நாரதர் பின்னாடி போய் இப்படி விழுந்து சேவிச்சு நிக்கிறான். பிரகலாதா இங்க வா, பெருமாள் வந்திருக்கேன். வரமாட்டேன். ஏன்? எங்க ஆச்சாரியன். ஏ ஆச்சாரியனாவது இதுவாது, எங்கிட்ட வாடா. உங்களை காண்பிச்சு கொடுத்ததே ஆச்சாரியன் தான். அப்ப ஆச்சாரியன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்ன்னா, அப்ப பெருமாளே வந்தாலும் ஆச்சாரியன் தான் முக்கியம்னு பிரகலாதன் காமிக்கிறான். அப்புறம் நாரதர், பிரகலாதா இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காதுப்பா. பெருமாளுடைய மடியில உட்கார்ற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? உனக்கு அது கிடைச்சிருக்கு, அதை இழந்துடாத போ அப்படின்னு நாரதர் சொன்னதும் மறுபடியும் பிரகலாதன் வந்து உட்கார்ந்து. உடனே பெருமாள் சொன்னார், உன்னை பக்த சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியா நான் பட்டம் கட்டுறேன். சக்கரவர்த்தினா சிம்மாசனம் வேணும். எல்லாரும் ரெண்டு பக்கம் சிங்க பொம்மையில தான் ஆசனம் போட்டு உட்காந்துப்பா. உண்மையான சிங்காசனமே யாரு உட்கார்ந்தா? பிரகலாதன் தான். ஏன்னா சிங்கத்தோட மடியிலே உட்கார்ந்துருக்கான், சிங்க பெருமாள் மடியில. சக்கரவர்த்திக்கு தலையில கிரீடம் வேணும். பெருமாள் தன் வலது திருக்கரத்தையே அவன் தலையில கிரீடமாக வச்சு தன்னுடைய ஆனந்த கண்ணீர்னாலே அவன் அவபிருதஸ்தானம் பண்ண வச்சான். இப்படி பக்த சாம்ராஜ்யத்துக்கு பிரகலாதனை சக்கரவர்த்தியா பட்டம் கட்டி இப்ப இந்த பிரகலாதனுடைய சரித்திரத்தை கேட்டு இருக்கிற அத்தனை பேரையும் பெருமாள் அங்க கொண்டு போய் சேர்த்தார் அந்த சபையில. இந்த பிரகலாத சரித்திரத்தை தர்மபுத்திரருக்கு நாரதர் அந்த சபையில சொல்லும் பொழுது கிருஷ்ணர் அதை அழுதுண்டே கேட்கிறாராம். கிருஷ்ணர் அழுதுண்டே கேட்கறத பார்த்து நாரதர் சொன்னார், தர்மபுத்திர பாத்தியா இப்படி அழறான் பாரு கிருஷ்ணர். ஏன் அழறான்? நரசிம்ம அவதாரம், அதுக்காக அழல, பிரகலாதனுடைய பக்திக்காக அழறான். என் பக்தன் எவ்வளவு சிரமப்பட்டான், எவ்வளவு பக்தி பண்ணான் என் இடத்துல அப்படின்னு அந்த பிரகலாதனுடைய பக்திய நினைச்சு அழறான். ஆனா உன் பாக்கியத்தை யாராலையும் சொல்ல முடியாது தர்மபுத்திரா. ஏன்னா நீ எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்க. என்ன அன்னைக்கு சந்தியா காலத்துல வந்த அதே நரசிம்மர் தான் இன்னைக்கு கிருஷ்ணனா உனக்கு வந்திருக்கான். கூடம் பரம்பிரம்ம மனுஷலிங்கம்னு அந்த பகவானை நீ வந்து குதிரை கொட்டையில தங்க வச்சு அங்கேயே கொள்ளு கொடுக்கறதுக்கு, குதிரைக்கு கொள்ளு கொடு, குதிரையை குளிப்பாட்டு, என்ன பாடுபடுத்துற நீ பெருமாள? ஆனா பெருமாள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போறாரே, உனக்கு நீ பெரிய பாக்கியவான்டா என்று சொல்லிட்டு. அதனால பெருமாளுக்கு துவேஷம் கிடையாது, பெருமாளுக்கு பேத புத்தி கிடையாது. பெருமாளுக்கு பேத புத்தி இல்லாததுனாலதான் அசுர குழந்தையான பிரகலாதனை மடியில வச்சு கொஞ்சினார் என்று பிரகலாதனுடைய சரித்திரத்தை நாரதர் சொல்லிட்டு கிளம்பினார். தர்மபுத்தனும் தன் பாக்கியமே பாக்கியம்னு நினைச்சின்றார். இங்க பதீக்ஷித் ராஜாவுக்கும் சுகர், பகவானுக்கு பேத புத்தி கிடையாது. பகவான் பக்தி பண்றவன் யாரா இருந்தாலும் அவனை கைவிட மாட்டார் அப்படின்னு பிரகலாத சரித்திரத்தை சொல்லி ஏழாவது ஸ்கந்தத்தை பூர்த்தி பண்றார். இன்னைக்கு இதோட உபன்யாசத்தை நிறுத்திப்போம். நாளைக்கு கஜேந்திர மோக்ஷம் அப்படிங்கிற உத்தமமான சரித்திரம் நாளைக்கு சிரவணம் பண்ணலாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.